ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ತತ್ವಾನಿ ಯಾನಿ ಚಿದಚಿತ್ ಪ್ರವಿಭಾಗವಂತಿ ತ್ರಯ್ಯಂತವೃದ್ಧಗಣಿತಾನಿ ಸಿತಾಸಿತಾನಿ ದೀವ್ಯಂತಿ ತಾನ್ಯಹಿ ಪುರಂದರಧಾಮನಾಥ ದಿವ್ಯಾಸ್ತ್ರಭೂಷಣತಯಾ ತವ ವಿಗ್ರಹೇಸ್ಮಿನ್. 13ನೇ ಪದ್ಯಂ, ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ். ಎಂಬೆರುಮானுடைய திருமேனியில் எப்படி அனைத்து தத்துவங்களும் அல்லது அனைத்து தத்துவங்கள் ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் காட்சியளிக்கின்றன அப்படிங்கறத இந்த பத்தியத்துல சுவாமி அழகா எடுத்து காண்பிக்கிறார். 12வது பத்தியத்துல ஸ்வாதீன விஸ்வ விபவம் அப்படின்னு தொடங்கக்கூடிய 12வது பத்தியத்துல எப்படி தேவநாதனிடத்தில் பக்தி கொண்டவர்களுக்கும் அல்லது பக்தியை அலங்காரமாக உடைய ஞானத்தை உடையவர்களுக்கும் தெய்வத்துவம் சித்திக்கும் சாதிச்சார். பூஷித்தன்னு பதம் சுவாமி பயன்படுத்தினார். உடனே அவருக்கு எம்பெருமானுடைய பூஷணங்கள் மேல சிந்தை சென்றது மாதிரி இந்த 13வது பத்தியத்தை அமைச்சிருக்கார். எம்பெருமானுடைய திருமையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, அவைகளை பற்றி ஒரு விவரணம். இந்த பத்தியத்துக்கு மூலம் என்னன்னு பார்த்தா, விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷணாத்திய அத்தியாயம் ஒன்று இருக்கு, அஸ்திரபூஷணாத்தியாயம்னு. அதுல ஒரு பத்தியத்துல அழகா என்னென்ன தத்துவங்கள், தத்துவங்கள்னு சொன்னா நம்ம தத்துவத்ரயம் தான் நமக்கு ஸ்புடமா தெரிஞ்ச விஷயம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து ஈஸ்வரனும் ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டிஸ், அதாவது அவைகளுக்குள்ள எந்த விதமான பிரபேதங்கள் இல்ல. ஆனா அச்சித் அப்படி இல்ல. பிரகிருதி, மூல பிரகிருதியானது தன்னை காட்டிலும் 23 தத்துவங்களை உள்ளடக்கியது வேறாக. அதனால பிரகிருதி அல்லது அச்சித்துன்னு சொன்னா 24 அது ரெப்ரசென்ட் பண்றது. ஜீவாத்மா, அனைத்து ஜீவாத்மாக்களும் ஸ்வரூபத்தா அவளுக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அதனால ஜீவாத்மான்னு சொன்னா ஒரு தத்துவம், ஒரு ஜீவாத்மான்னு அர்த்தம் இல்லை, நிறைய ஜீவாத்மா இருந்தாலும் ஒரு கிளாஸ். அவளுக்குள்ள ஸ்வரூபத்தினால எந்த வேறுபாடும் கிடையாது. சுபாவத்தில் வேறுபாடு இருக்கிறதுனால சில பேர் பத்தாலா இருக்கா. சுபாவத்தில் வேறுபாடு நீங்கி அல்லது சுபாவத்தில் வேறுபாடே அடையாதவா எப்பையும் நித்தியால். சுபாவத்தில் ஒரு கால் ஒரு சமயம் வேறுபாடு இருந்து மாற்றம் இருந்து அந்த மாற்றம் நீங்கி பூர்ணமா இருக்கக்கூடியவா முக்தால். ஆக மொத்தம் ஸ்வரூபத்தில் இவாளுக்கு எப்பவுமே எந்த மாற்றமும் கிடையாது. அதனால ஜீவர்கள் சொல்றதை விட ஜீவன் சொன்னாலும் அது பொருந்தும். அப்ப ஜீவனானவன் 25 தத்துவமா இருக்கான். ஈஸ்வரன் ஒருத்தன் தான், அது தத்துவம்னு வரைச்சு நம்ம ஈஸ்வர தத்துவம் சொல்றோம். அது பிராட்டியோடு கூடிய எம்பெருமான். அப்போ 24 பிரகிருத்தியை சேர்ந்தது, 25 ஜீவன், 26 பரமாத்மா. இப்படி சம்பிரதாயத்துல 26 தத்துவங்கள் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கோம். இத சுவாமி அழகா தமிழ பாசுரம் பண்ணியிருக்கார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் மறைவாக ஆங்காரங்கள் சார்ந்த சங்காக மனந்திகிரியாக இருடியகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு அற்புதமா கடைசியில அந்த வரதன் தான். அந்த வரதனுடைய திருமணியில அத்தனை இந்த பூஷண ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் சுவாமி அனுபவிச்சார். அதை கண்ணன்னு சொல்லி அதை வரதன்னு முடிச்சார். அதனால இது வரதனை குறிக்கிற பாசுரம்னு ஒரு அனுபவம். இப்ப தேவநாயக பஞ்சாசத்தை வாசிச்சா, இப்ப தேவநாயகனிடத்திலையும் அவனுடைய திருமேனியில இந்த அனைத்து தத்துவங்களையும் சுவாமி பூஷணங்களாகவும் வஸ்திரங்களாகவும் வர்ணிக்கிறார். ஆக முன்ன அடியன் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். சுவாமிக்கு அபிமதமான மூர்த்தி தேவநாதனா அல்லது வரதராஜனான்னு, அதுல இந்தலாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கலாம் போல இருக்கு. அப்ப இந்த பாசுரத்துல இந்த பத்தியத்துல சுவாமி விஞ்ஞாபனம் பண்றார், தத்வானி யானி, சித்தம் அச்சித்தமாக இருக்கக்கூடிய பிரிக்கப்பட்டுள்ள அந்த தத்துவங்கள், அவைகள் எப்படின்னு கேட்டா த்ரையந்த விருத்த கணிதாகனு சொல்ல போறார். த்ரையந்த விருத்தன்னு சொன்னா விருத்தன பெரியோர்கள், வேதாந்தத்துல தேர்ச்சி பெற்ற பெரியோர்கள். ஏன்னா சாங்கியம்னு சொல்லக்கூட மதமும் நிறைய தத்துவங்களை அதுவும் வந்து ஒத்துக்கிறது. 25 வரைக்கும் அவன் ஒத்துக்கிறான், ஏன்னா ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்ல. அப்ப பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாகான்னு அதுல குறிப்பிடுறாவா. சாங்கியம்னு சொன்னா யோகமும், அவால 25 தத்துவத்தை ஒத்துக்கிறாளே அப்படின்னு சொன்னா அவளை நிரசனம் பண்றதுக்காக, அவளை சேர்க்காம இருக்கிறதுக்காக த்ரையந்த விருத்தான்னு போட்டுண்டர். த்ரையந்தம்னா வேதாந்த மதம் பிரகாரம் அல்லது உபனிஷத்துல குறிப்பிடப்பட்ட தத்துவங்கள்னு சொல்லிச்சு. பிரம்மம் தான் முக்கியம், அது கடைசியா நம்ம சொன்னா கூட பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. அப்ப அந்த பிரம்மம் 26 இருக்கு. அப்ப 26 தத்துவங்களையும் எம்பெருமான் வந்து அவனுடைய விக்கிரகத்துல அந்த திவ்யமான அஸ்திரபூஷணங்களா அல்லது அவனுடைய திருமேனியில் இந்த தத்துவங்கள் எல்லாம் அஸ்திரபூஷணாதிகளால் அழகா ஜொலிக்கின்றன இந்த பத்தியத்துல சாதிக்கிறார். சம்போதன பதம் பார்த்தோம்னா அஹி புரந்தர தாம நாத, புரந்தரன் சப்தமானது சிறந்ததுன்னு குறிக்கும், இந்திர மாதிரி. அஹினா பாம்பு, அப்ப அஹி புரந்தரன் சொன்னா அஹீந்திர, அந்த அஹீந்திரக்கு ஈக்குவலன்ட் தான் அஹி புரந்தர. தாம தாமன உறைவிடம், அப்ப அஹி புரந்தரனுக்கு உறைவிடமா இருக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு நாதனே. ஆக மொத்தம் திருவேந்திரபுரத்தை நகரமாக அல்லது அந்த நகரத்துக்கு தலைவனாக இருப்பவனே, திரு ஐந்தை நகர தலைவனே. தீவ்யந்தி, தீவ்யந்தின்னு சொன்னா இந்த திவு தாத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. கிரீடா, விஜிகீஷா, விவகார, தியுதி, ஸ்துதி, மோத, மத, ஸ்வப்ன, காந்தி, கதிஷுன்னு. அதுல நமக்கு தியுதி தான் முக்கியம். தியுதினா ஒரு தேஜோ, தேஜோ விசேஷம், ஜொலிக்கிறதுன்னு நம்ம லௌகிகமா சொல்லுவோம் ஜொலிக்கிறதுன்னு. அப்படி சிறப்புற்று நன்னா விளங்குகின்றன தாத்பரியம். அப்ப தீவ்யந்தி பல பலன்னு மின்னின் இருக்குன்னு அர்த்தம். எவைகள்னு சொன்னா சிதசித் பிரபிபாகவந்தி சிதாசிதானி யானி தத்வானி த்ரையந்த விருத்த கணிதானி தானி அப்படின்னு எல்லாம் அந்த பன்மையில சாதிச்சிருக்கார். தானி தீவ்யந்தி, அவைகள் சிறப்புற்று விளங்குகின்றன அல்லது காந்தியோடு திகழ்கின்றன. எங்கன்னு கேட்டா அஸ்மின் விக்கிரகே, தவ அஸ்மின் விக்கிரகே, தவன உன்னுடைய, அஸ்மின் விக்கிரகேன்னு சொல்லிச்சு சுவாமி நேராவே மங்களாசாசனம் பண்றார். அப்ப உன்னுடைய இந்த திருமேனியில் சப்தமி பக்தியில் இருக்கு. அஸ்மின்றது சப்தமி இயக்க வச்சனம், அது இந்த விக்கிரகேன்றது சப்தமி இயக்க வச்சனம், அதுக்கு விசேஷனம். இந்த திருமேனியில் திவ்ய அஸ்திர பூஷணத்தையா அல்லது திவ்யாஸ்திர பூஷணத்தையா, திவ்யம் சொன்னா சிறந்த, பூ அஸ்திரம் சொன்னா ஆயுதங்கள், பூஷணம்னு சொன்னா திருவாபரணங்கள், பூஷணத்தையான்னு சொல்லிச்சு அவைகளாக சிறப்புற்று விளங்குகின்றன. தானின்னு சொன்னார். அப்ப தானிக்கு விசேஷனம் தான் அவைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல போறார். சிதசித் பிரவிபாகவந்தி, சித்து என்ன அச்சித்து என்ன, பிரவிபாகவத் ஏன்னா தத்துவத்தை நபும்சகலிங்கமா போட்டுக்கிற தத்துவானின்னு சொல்லிட்டு, அதனால பிரவிபாகவத் அது வந்தின்னு அதோட பன்மையில போய் சேரும். அப்ப சிதச்சித் பிரபிபாகவந்தின்னு சொன்னா சித்து என்ன அச்சித்து என்ன அல்லது சேத்தனம் அச்சேத்தனம் என்ற பிரிவுகளை உடையனவாய் இருக்கக்கூடிய தத்துவங்கள். சிதாசிதானின் போட்டுண்டர், சித அசிதானி, சிதன்னு சொன்னா ஞானம் உண்டு அதனால அவைகளுக்கு ஸ்வயம் பிரகாசத்தம் உண்டு. அசிதானின்னு சொன்னா ஸ்வயம் பிரகாசத்தம் கிடையாது, தாமே பிரகாசிக்காது, ஜடம் அர்த்தம். அப்ப அஜடம் என்ன ஜடம் என்ன, இதுவும் சிதாசிதானின்னு பன்மை நபும்சிங்கத்துல. யானி தத்வானி, எந்த தத்துவங்கள், தத்துவம் தத்துவ தத்வானி, யானிக்கு எது அது சப்தம் யானி, யானி தத்வானி, அந்த 25 தத்துவங்கள். ஜீவன், ஜீவன் நம்ம அதாவது அந்த பாசுரத்தையும் கூட குயிக்கா சொல்லிடலாம். ஜீவன் வந்து அங்க கௌசுவமா இருக்கான், அதான் புருடன் மணிவரமாக. மூல பிரகிருதி மருவா இருக்கு. பூதங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டா வனமாலையா இருக்கு. பூதங்கள் தன்மாத்திரைகள்னு உண்டு அவைகளுக்கு, சப்த அப்படின்னு ஆரம்பிக்கும் அது, கந்த தன்மாத்திரை வரைக்கும் இவைகள்லாம் வனமாலையா இருக்கு. மகத்துன தத்துவம் இருக்கு, அது கதையா இருக்கு. மான் தண்டுன்னு சாதிச்சார். அகங்காரங்கள், அகங்காரங்கள்ன்ற அவைகள் வந்து வில்லு சங்கு இப்படி இருக்கு. மனம் திகிரி சக்கரமா இருக்கு. 10 இந்திரியங்கள் இருக்கு, அவைகள் சரங்களா இருக்கு. ஞானமானது கத்தியா இருக்கு. அந்த ஞானத்தை மறைக்கக்கூடிய அஞ்ஞானமானது கத்தியினுடைய ஒரு ஒரு உரைன்னு சொல்லலாம். அதான் தெருள் தெருள் மருள் வாழ் மறைவாகனு சாதிச்சாருங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த 25 தத்துவங்கள் த்ரையந்த விருத்த கணிதானி வேதாந்த சாஸ்திரத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாதமுனி பிரபுதையகன் அர்த்தம் அவர்களால், அல்லது விஷ்ணு புராணத்தை சேர்த்தணும்னா அங்கிருந்து வச்சுக்கலாம், பராசரம் அங்கிருந்து அவர்களால் கணிதான்னு சொன்னா எண்ணப்பட்டவை கணக்கிடப்பட்டவை தானி அவைகள் தவ அஸ்மின் விக்கிரகே திவ்ய அஸ்திர பூஷணத்தையா திவ்யந்தி உம்முடைய இந்த திவ்ய அஸ்திர திருமேனியில திவ்யமா இருக்கக்கூடிய அஸ்திர பூஷணங்களாக ஜொலிக்கின்றன அல்லது சிறப்புற்று விளங்குகின்றன. அஹிபுரந்தர தாமநாத சிதசித் பிரவிபாகவந்தி சிதாசிதானி யானி தத்வானி த்ரையந்த விருத்த கணிதானி தானி தவ அஸ்மின் விக்கிரஹே திவ்யாஸ்திர பூஷணத்தையா தீவியந்தி. அஹிபுரந்தர தாமநாத திருவைந்திரபுரத்தினுடைய தலைவனே, சிதசித் பிரவிபாகவந்தி விபாகம் பிரவிபாகம் சித்தென்றும் அச்சித்தென்றும் விபாகத்தை உடையவைகளாக இருக்கக்கூடிய சிதாசிதானி ஸ்வயம் பிரகாசம் என்ன, ஸ்வயம் பிரகாசம் அல்லாதவை என்ன, ஜடம் என்ன, அஜரம் என்ன, அல்லது அஜரம் என்ன, ஜடம் என்ன, யானி தத்வானி எந்த 25 தத்துவங்கள், த்ரையந்த விருத்த கணிதானி வேதாந்த சாஸ்திரம் அது தேர்ச்சி பெற்ற ஆச்சாரியர்களால் கணக்கிடப்பட்டவை கணிதானு சொன்ன கணிதம் கணிதே கணிதானி கணக்கிடப்பட்டவை அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்டவை தானி அவைகள் தவ அஸ்மின் விக்கிரகே உன்னுடைய இந்த திருமேனியில் சாதிச்சர். அப்ப தேவநாதனுடைய திருமேன் அர்ச்சா திருமேனியில் திவ்யாஸ்திர பூஷணத்தையா திவ்யந்தி சிறந்த அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் திருவாபரணங்களாகவும் விளங்குகின்றன சாதிச்சர். 13வது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.